மகா வாக்கிய விசாரம் சீபினா சர்க்குருமூர்த்தியே. தசமன் தன்னை அபரோட்சமாகக் கண்டு சோக மோகங்கள் நீங்கியானந்தமடைந்தார் போன்று அடியேனும் எனது நிசவடிவத்தை அபரோட்சமாகக் கண்டு சோகமோகங்கள் நீங்கி ஆனந்த மடையும்படி கருணை புரித்தல் வேண்டும். குபடை அன்பனே, சாமவேதத்தின் சாந்தோக்கிய உபநிடதத்தின் 6வது பிரபாடகத்தில் உள்ள தத்துவமசி என்னும் மகாவாக்கியமானது 9 தற்பதங்களின் இலட்சியார்த்தங்கட்கு அது நீயாயிருக்கின்ற என்னும் அசிபதப் பொருளான ஐக்கியத்தை விட்டுவிடாத லட்சணையினால் போதிக்கின்றது. அதுதவ்வாறு போதிக்குந்த துவார்த்தத்தை கூறுகின்றன. அதனை கவனமாய் கேட்க கடவாய். 57 சோகம் இஷ்டவஸ்து பிரிந்த காலத்து அது மீண்டும் கிடைத்தற்குரியதாகாமையை உணர்தல் மோகம் விபரீத புத்தி. சத்தத்தில் பதத்திற்கு அர்த்தத்தோடுள்ள சம்பந்தம் சத்தத்தின் விருத்தி எனப்படும். அது இருவகைத்தாம். அவற்றுள் ஒன்று சக்தி விருத்தி, மற்றொன்று லட்சணாவிருத்தி. சத்தத்திற்கு அர்த்தத்தோடுள்ள சாட்சாத் நேர் சம்பந்தம் சத்தத்தின் சக்தி விருத்தியாம். டோட் சக்தி விருத்தியினால் அறியப்பட்ட அர்த்தத்தின் வாயிலாகச் சத்தத்திற்கு அர்த்தத்தோடுள்ள பரம்பரை சம்பந்தம் சத்தத்தின் லட்சணாவிருத்தியாம். அவற்றுள் சக்தி விருத்தியினால் அறியப்படும் அர்த்தம் சத்தத்தின் வாச்சியார்த்தமாம். இதுவே சக்கியார்த்தமென்றும் முக்கியார்த்தமென்றும் போத்தியார்த்தமென்றும் விதையார்த்தமென்றும் கூறப்படும். இலட்சணாவிருத்தியினால் அறியப்படும் அர்த்தம் சத்தத்தின் இலட்சியார்த்தமாம். அந்த லட்சணாவிருத்தி ஜகத் விட்டது, அஜகத் விடாதது, பாகத்தியாகம் விட்டுவிடாதது என்னும் வேறுபாட்டால் மூவகைத்தாம். இவற்றிற்குதாரணம் கங்கையில் இடைச்சேரி சிகப்போடுகின்றது அவனை இவன் என்பனவாம். கைவல்லிய நவநீதம் 58 விண்ணொன்றை மகாவிண் நின்று மேகவிண் நின்றும் பாரின் மண்ணொன்று களவிண் நின்று மறுவிய செலவிண் நின்று மெண்ணுங்கற் பனை போல் ஒன்றே எங்குமாம் பிரமமீசடோட் நன்னங்கூட் தன் சீவ நான்குசை தனிய மாமி. 59 பூச்சிய வீசன் சீவன் புகழ்பத விரண்டினுக்கும் வாச்சியம் லட்சியந்தான் மலமிலா பிரம மான்மா காட்சிய பாலி நீ போர்க்கலந்தொன்றான் கடைந்தெடுக்கு மாச்சிய மென்ன உன்னை எறிந்து நீ பிரிந்து கொள்ளே. சீபினா கவனமாய்க் கேட்கின்றேன், தேவரீர் கூறியருளல் வேண்டும். குபடை ஆகாசம் ஒன்று இருந்தும் அக்துபாதியினால் மகாகாசம் மேகாகாசம் கடாகாசம் சலாகாசமென 4வகைத்தாக வியவகரிக்கப்படுதல் போல சேதனம் ஒன்று இருந்தும் அதுபாதியினால் பிரமம் இசுவான் கூட்ஸ்தன் ஜீவன் என 4வகைத்தாக வியவகரிக்கப்படுகின்றது. 58 1 பிரமாண்டத்தை நுட்புறமெங்கும் ஏகரசமாய் வியாபகமாயுள்ள ஆகாசம் மகாகாசம் எனப்படும். அதுபோல பிரமாண்டத்தை நுட்புறமெங்கும் ஏகரசமாய் வியாபகமாயுள்ள சேதனம் பிரமாம். 2 மேகத்திற்கு அகாச இட கொடுக்கின்ற ஆகாசமும் மேக ஜலப்பிரதிபிம்பாகாசமும் மேகாகாசம் எனப்படும். அதுபோல மாயையின் அதிஷ்டான சேதனமும் அதன்களுள்ள சேதனத்தின் சாயியு பிரதிபிம்பமு மீசுவானாம். 3 நீரினால் நிறைந்துள்ள கடத்திற்கு எவ்வளவு ஆகாசம் அவகாசம் கொடுக்கின்றதோ அவ்வளவு ஆகாசம் கடாகாசம் எனப்படும். அதுபோல புத்தி அல்லது விஷ்டி அஞ்ஞானத்திற்கு அதிஷ்டானமாயுள்ள சேதனம் கொடுத்தனாம். 4 நீரினால் நிறைந்துள்ள களத்தில் மேக நட்சத்திரங்களுடன் பிரதிபிம்பித்துள்ள ஆகாசமும் கடாகாசத்தின் பிரதிபிம்பமும் ஜலாகாசம் எனப்படும். அதுபோல புத்தி அல்லது அவித்தியிற் பிரதிபிம்பித்து உள்ள சேதனமும் அதன் அதிஷ்டான சேதனமு கூடுஸ்தனு சீவனாம். சீவனோ டீசன் கூட் தன் பிரமென்ன சித்து நான் காங்குட நீர் கதுவரும் வெண் மீன்வான் தூவுபனி நீர்விம்ப வனமிதா காசன் சொல்சுடா விச்சின்னா காசமுடுமாவான். மேவுமிவை எவற்றினுக்கு திட்டாந்த முறையாம் என்பது வேதாந்த சூளாமணி. 1 58 தத்துவ விளக்கப்படலம். 60 டோட் பிரிவது படியின் ரக்கார் பிணமாக முடனா நின்று மறுவினைக் கொல்லல் வேண்டுமென்போது விகார மன்றோ வெறியதோர் துருத்தி மூக்கின் விடுவது போலும் மூக்கால் எரிபிரா நனனி எல்லை இராசக்குணவே. காரம் சீவினா இந்நான்கு சேதனங்களுள் வாச்சியார்த்த சேதனமெவை? இலட்சியார்த்த சேதன மெவை குவடை தத்தோமசிமகா வாக்கியத்தின் ததிபத வாச்சியார்த்தமும் இலட்சியார்த்தமும் முறையே ஈஸ்வரனும் பிரமழமாம். துவம் பத்வாச்சியார்த்தமும் இலட்சியார்த்தமும் முறையே ஜீவனும் கூர்சனமாம். அவ்வாறிருப்பினும் அவை காய்ச்சப்பட்ட பாலில் வெண்ணெய் கலந்தொன்று இருப்பது போல அவிவேகத்தார் கலந்தொன்றக விளங்குகின்றன. ஆதலால் பாலினின்றும் மத்தினால் கடைந்து பிரித்தெடுக்கும் வெண்ணெயினைப் போல விவேகத்தால் இலட்சியார்த்தமானவன் நெயறிந்து வாச்சியார்த்தத்தினின்றும் பிரிந்திருக்க கடவாய். 59. சீவினா அயனே, யான் அவ்வாறு பிரிந்திருக்கும் வழி விளங்கவில்லை, அதனைத் தெரிவிக்குமாறு பிரார்த்திக்கின்றேன்.